ஓம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகா சரஸ்வரத்தில் சமர்ப்பண பத்ததியினுடைய 12வது ஸ்லோகத்தை எவ்விதம் சிவபிரானுடைய அபவாதமெல்லாம் அந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து பெருகியதான கங்கையை அவன் சிரமேற்கொண்டதனாலே பரிஹரிக்கப்பட்டு பரிசுத்தமானானோ, அதே மாதிரி ஸ்ரீராம பாதுகைகளை பரதன் சிரமேற்கொண்டு தன் தாயான கைகேயினால் தனக்கு நேர்ந்த அபவாதமான ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பியதும், தான் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறதான அந்த அபவாதம்லாம் நீங்கித்து அப்படின்னு அதி அற்புதமாக சாதிச்சார். அதுக்கு மேலே இன்றைய 13வது ஸ்லோகத்தில் அவிகலமதிகர்த்தும் ரக்ஷணே சப்தலோக்கியாஹ ரகுபதி சரணேன ந்யஸ்த திவ்யானுபாவாம் அபஜத புரசஸ்த்வம் அஞ்சசா பாதரக்ஷே மணிமகுட நிவேச தியாகதன்யேன மூர்த்னான். அதி அற்புதமா ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். ஹே பாதரக்ஷே, திருவடியை எம்பெருமானுடைய திருவடியை ரட்சிக்கின்ற எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே, பரதா ஸ்ரீ பரதா நாழ்வானவர் சப்தலோக்கியா 7 லோகங்களுடைய அவிகலம் அதை ஒரு குறைவில்லாமல் ரக்ஷேண காப்பாற்றுவதற்கு அதிகர்த்தும் யோக்கியமாக ஆனான். எதனாலே? ரகுபதி ஸ்ரீராமபிரானுடைய சரணேன அவனுடைய திருவடியிலே நியஸ்த வைக்கப்பட்டிருந்ததான திவ்ய மிக உசந்ததான அனுபாவாம் அனைத்து பெருமைகளையும் கொண்டதாயிருக்கின்ற துவாம் ஹே பாதுகா தேவியே உன்னை மணிமகுட கல்லிழைத்த கிரீடத்தினுடைய நிவேசத்தியாக அதை வைத்துக்கொள்ள விட்டதினாலே தன்யேன ஒரு பெரிய மகாபாகியத்தை பரதன் அடைந்தானாம். அதனாலே மூர்த்னா தலையினாலே அஞ்சசா சீக்கிரமாக அபஜத்து அடைந்தார். இந்த கல்லிழைத்ததான மணி பாதுகைகளுடைய தன்னுடைய கிரீடமாக வைத்து கொண்டதனாலே பகவன் அந்த பகவானுடைய கிருபை மட்டுமல்ல, 7 லோகங்களையும் குறைவில்லாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தையும் பரதன் அடைந்தான் அப்படின்னு சொல்றார் இதில் சுவாமி தேசிகன். ஸ்ரீராமபிரான் பரதருக்கு பாதியை கொடுக்கிற போது பரதன் பாதுகளை சாற்றிக் கொள்ளச் சொல்லி அவரிடத்திலே பிரார்த்தித்தான். ஏற்கனவே ராமன் சாத்தியிருந்த பாதுகு தானே, அது அப்படியே வாங்கிட்டு போக வேண்டித்தானே, எதுக்காக திரும்பவும் அவரை அந்த பாதுகையை சாத்திண்டு அதுக்கப்புறம் தனக்கு பிரசாதிக்க சொன்னான் அப்படின்னா, அதுக்கு பலவிதமான அபிப்பிராயங்களை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். 7 லோகங்களையும் இந்த பாதுகை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதுனாலே எந்த குறையுமே இல்லாமல் ராஜ்யபாரம் நடப்பதற்காக தன்னுடைய திருவடியினுடைய பிரபாவத்தை பாதுகைக்கு கொடுப்பதற்காக பாதுகையை திரும்பவும் ராமபிரான் சாத்திகின்றார். அது மேல் இந்த பாதுகை மேலே ஏறி அனுகிரகிச்சார்னு. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அனுகிரகித்ததான பாதுகையை ஸ்ரீ பரதாழ்வான் தன்னுடைய கிரீடத்திலே வைத்து கொண்டதனாலே மிகவும் பாக்கியம் பெற்றவனாக ஆனான். இப்போ ஒன்றை விட்டால்தான், நீச்சமான ஒன்றை விட்டால்தான் உயர்ந்ததான ஒன்று நமக்கு சாத்தியமாகும். இப்போ மாடிப்படி ஏறுறோம். முதல் படியில் வச்ச காலை எடுத்து மூணாவது படியில் வச்சாதானே, ரெண்டாவது படியில் இன்னொரு கால் ஏற்கனவே இருக்கிறதுனால மூணாவது படியில் வச்சாதானே நம்ம மேலே ஏற முடியும். அதே மாதிரி இங்கே என்ன தியாக தன்யேன மூர்த்தனான்னு அதி அற்புதமாக சாதிக்கிறாரே சுவாமி தேசிகன். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நீச்சமான ஒன்றை இழந்து ரொம்ப திவ்யமான மகத்தான ஒன்றை பெற்றானான் அப்படிப்பட்ட பாக்யவான் ஸ்ரீ பரதாழ்வான்னு சாதிக்கிறார். தனக்கு கைகேயினாலே பெறப்பட்டதான அந்த ராஜ்யபாரத்தை துச்சம்னு உதறி தள்ளினான். அதனால் அந்த பாதுகையை அவன் சிரமேற்கொள்ளும்படியான ஒரு மகத்தான பாக்யம் அவனுக்கு கிடைச்சதுன்னா அதுவும் இவன் கைகேயினுடைய சொற்கேட்டு அரசாண்டிருந்தா அயோத்திக்கு மட்டும்தான் ராஜா. ஆனால் பகவான் இவன் சிரசிலே பாதுகையை ஏழ பண்ணி பரதனை ஏழு லோகங்களும் சப்த லோகங்களுக்கும் அதிபதியாக ஆக்கினான் அப்படின்றார் சுவாமி தேசிகன். இதிலேருந்து நாம் என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னா, லௌகீகமத்தில் இந்த ஆசைகளை விட்டொழித்து இதை இழந்தாலொழிய ஆத்மசுகத்தை பெற முடியாது. இப்போ பணிவு இருக்கணும், அது மனுஷனை ரொம்ப ஒசத்தும். பணியாதவன் வீழ்வான், பணிந்தவன் உயர்வான்ங்கிறத நாம் அன்றாட வாழ்க்கையிலே கூட பார்க்கிறோம். இப்படி பரதாழ்வான் ராமனை பணிந்து நாட்டுக்கு திரும்ப வேணும்னு அழைக்கும்போது ஒரு சரணாகதியே பண்ணுறான். பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணால் பலிக்கும், ஆனால் இந்த பரதனுடைய சரணாகதி பலிச்சுதான்னா பலிக்கலேன்னு ரொம்ப பேர் சொல்கிறா. ஆனால் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமாக சாயிக்கிறார், அது அல்ல. ஏன்னா அதுவும் பலிச்சுது, அது விளம்பமாக பலிச்சுது. அது ஏன் காலந்தாழ்த்தி பலிச்சுது, 14 வருஷம் கழிச்சு ஏன் பலிச்சுதுன்னா, இப்போ சரணாகதி கியூல இருக்கான். பிரம்மாதி தேவர்கள்லாம் தசரத மகாராஜா யாகம் பண்ணும்போது வந்து அதில் தானே இந்த ராவணனுடைய அட்டகாசத்தை மற்ற தேவதைகள்லாம் சொல்லி பிரம்மாவுக்கு, பிரம்மாவும் வழி தெரியாத பகவானிடத்திலே சரணாகதி பண்ண, அப்போது பிரம்மா சொன்னதின் பேரில் மனுஷனால் நான் கொல்லப்படப்படாதுன்னு அவன் வரம் வாங்கிக்கல, அதனால் நீ மனுஷனாக பிறந்து அவனை கொல்லுன்றார். அப்போ இவனும் அகம் மனுஷம் மன்னியன், மனுஷனாக தசரதனுக்கு புத்திரனாக ராமபிரான் அவதரிக்கிறார். அப்படி அவதரித்த மூத்த மகனாக அவதரித்த அவருக்கு ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அதை தன்னுடைய 2 வரங்கள்னாலே தட்டிப்பறித்தவளான கைகேயி தன் மகனான பரதன் அரசாள வேணுமென்னும் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கேட்டுகின்றார். இதை ஒருவேளை பரதன் ஒத்துகின்றிருந்தார்னு வச்சுங்கோ, அது ஒரு அல்பமான லாபத்தை அடைந்திருப்பார். ஆனால் அதை ஒத்துக்கொள்ளாத அதை தியாகம் பண்ணதனால இவர் தன்யனாக ஆனார், மிக பாக்கியம் உள்ளவராக ஆனார். எப்படி? அந்த ராஜ்யபாரத்தை விட்டதனால இவருக்கு ஏழு லோகங்களையும் ஆளும்படியானதான ஒரு அதி உன்னதமான நிலைமையை எம்பெருமான் பிரசாதித்து கொடுத்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறது. இப்போ சப்தலோகின்றார், ஏழு உலகங்களுடையும் ரக்ஷண பொறுப்பு இப்போ பரதனுக்கு வந்து சேர்ந்தது. எதனால? அந்த பாதுகையை சிரசில ஏழை பண்ணின்றதனால. ராமன் திருவடியை தான் முதலிலே திருவடியிலே பாதுகையை முதலிலே தான் தரித்து கொண்டு பிறகு அதை பரதாழ்வானுக்கு ஏழை பண்ணி கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் சாதாரண கிரீட்டன்தான் முடிசூட்டு விழால பண்ணுவார். ஆனா பரதனுக்கு முடிசூட்டினாரே அயோத்தியா அதிபதியாக ஸ்ரீராமபிரான், அந்த மணிமகுடம் எப்பேற்பட்டதுன்னா சாக்ஷாத் பாதுகாதேவியே கிரீடமா வந்தாள்னு சொன்னா அதை காட்டிலும் வசத்தியான விஷயம் ஒன்று இருக்கா என்ன? தசரதனுடைய கர்மா முடிஞ்சதும் பரதனுக்கு வசிஷ்டர் உபதேசம் பண்ணார், மாதிரி பகவத்கிருப்பை இப்படிதான் பாருக்கு, அதனால நீதான் அரசாளணும், ராமன் லக்ஷ்மண் ரெண்டு பேரும் காட்டுக்கு போயாச்சு, இப்போ நீயும் சத்ருகுணன்தான் இருக்குங்கோ, அதில் பெரியவனான பரதாழ்வான் உங்கள் அம்மா கேட்ட வரப்படி உனக்கு தான் ராஜ்யம், அதனால நீ அந்த ராஜ்யத்தை ஆள வேணும் அப்படின்னு ராமன் சொல்றார். இப்போ அயோத்தியா மக்களை யாருமே கவனிக்கல, தனக்கு அபவாதம் வந்துடுமே அப்படின்னு பரதாழ்வான் எனக்கு நாடு வேணான்றான், லக்ஷ்மணனும் அகம் சர்வம் கரிஷாமி நான் எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன் எனக்கும் வேண்டான்றான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனை போ சொன்னார், அவனும் மாட்டேட்டார். இவரை போ சொன்னார், அவரும் முடியாதுன்னு விட்டார் சத்ருகுணனும். அதனால வசிஷ்டர் ஆலோசனையின் பேரில் இந்த பாதுகையை ஏழை பண்ணு போய் நந்தி கிராமத்தில் வச்சு ஆராதிச்சான் பரதாழ்வான். இப்படி சகல மக்களுக்கும் யோகக்ஷேமத்தை வழங்க இந்த பாதுகை சாமர்த்தியமுடையவனாக ஆனது. இது எப்படி மக்களுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னா, இந்த பாதுகனுடைய சாமர்த்தியது எப்படின்னு சொல்ல தரமன்னு. பெருமாள் பார்த்தாராம், பாதுகையை தரலாம், நாட்டையே ஆளும் சாமர்த்தியமுடையதாக அது இருக்கும் என்பதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆனால் நாட்டை ஆள சாமர்த்தியம் வேணுமே, அந்த சாமர்த்தியமானது பரதனிடத்தில் இல்லை, அது பாதுகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். பரதாழ்வான் காட்டுக்கு வரும்போது வெறுந்தலையோட வந்தான், இப்போ வேற மூடத்தில் சாத்திண்டே எழுறான். பரதன் தலை அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருந்துதான் அந்த பாதுகையை தன் சிறமேல் கொள்வதற்கு. இது இந்த நாடு வாண்டான்னு தியாகம் பண்ணான அயோத்தியனுடைய ஆளும் பொறுப்பை அதனால விளைந்ததான பாக்கியம். பரதன் சிரசு பாக்யம் பண்ணித்தான். அந்த தியாகத்தை நித்தியம் பண்றதுக்காக அடியனுக்கு பிரசாதிக்க வேணுங்கிறது சுவாமி தேசியனுடைய ஒரு அதி அற்புதமான விளக்கம்னு சொல்லிண்டு இன்றைய வியாக்கியானத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்க்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.